ஸ்ருபதே நிகவாந்த மகாதேசிகாய நமஹ. ஆசிர்வாதம் இப்போ மஞ்சுளா உபாசனம் பார்த்துருக்கோம். இதில் முதல்ல நாலு வரி பார்த்தாச்சு. மேற்கொண்டு மூணாவது பாதமான வெஞ்சொலால காலது தரு வீசு பாசம் வந்தன் மேல் விழுந்தடைந்து யானையர்ந்து விழுவதற்கு முன்னம் நீ அஞ்சல் அஞ்சல் அஞ்சல் என்று அழிக்க வேண்டும் அச்சுதா அடியவர்க்கு மருளியக்கும் அடியவர்க்கு மெய்யனே அப்படின்னு பாசுரம் பூர்த்தியாது. இதுல மேலோட்டமாக பார்த்தாக்கா பதப்பிரகத்தை வச்சுனே சில அர்த்தங்கள் நம்மளால் கிரகிச்சுக்க முடியும். இருந்தாலும் இங்க பெரியவா என்ன சொல்றதுன்னு நம்ம பார்த்தாக்கா விசேஷமான அர்த்தங்கள் நமக்கு புலப்படும். முதல்ல சாதிச்சது வெஞ்சொலாளர் அப்படின்னா, அதாவது கடிய சொற்கள் கூறக்கூடியவா. கடும் சொலார் கடியார் காலனாக தமரால் படுவதோ கொடிவிதை கஞ்சி அப்படின்னு மங்களாசாசனம். ஏதாவது தப்பு வார்த்தை சொல்லிடுவாளோ, கொஞ்சம் மிரட்டி உருட்டி பண்ணுவாளோ, யார் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டாக்கா காலனா அது தமரால் அப்படின்னு. என்னன்னா ஒரு பயம் ஏற்படுது மனசுல, பாவி தடுவனம் ஒழிவதற்கஞ்சி அப்படின்னு திருமங்கமன்னன் சாதிச்சார். இப்படி ஒரு கூரமான சிக்ஷை பண்ணக்கூடியவா இந்த லோகத்திலே நாம் பிறந்துட்டோம். இந்த யமதூதர்களாலே யம படர்களாலே நமக்கு ஒரு ஹானி ஏற்படும், ஒரு கூரமான பேச்சு ஏற்படும், இந்த காலதூதரால் ஏற்படும் என்று சாமி இங்கு பயப்படுறாரு. ஏன்னா அந்த மாதிரி பேச்சு எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்றா. அதற்கு ஒரு சமாதானம் இங்கு சாதிக்கிறா. என்னன்னு கேட்டா, எவன் ஒருவன் ஸ்ரீ வைஷ்ணவன் எவன் ஒருவன் எம்பெருமானுடைய திருவடியை ஆசிரயிச்சானோ அவனுக்கு யமதூதர்களாலே ஒரு ஹானியும் ஏற்படாது அப்படின்னு சொன்னான். ஸ்வபுருஷ மபிவீக்ஷ பாசகஸ்தம் வததி யமகா கிள தஸ்ய கர்ணமூலே பரிகர மதுசூதன பிரசன்னானு பிரபுகர மன்யதிருநான் நவைஷ்ணவானாம் அப்படின்னு சாய்க்கிறான். அதாவது மதுசூதன பிரசன்னானு, மதுசூதனுடைய கவர்னர்வன் அவருடைய திருவடியில் ஆசிரிச்சு பிரபன்னனா இருக்கானோ அவனுக்கு யமதூதர்கள் கிட்ட நெருங்க மாட்டான். என்ன இது ஆழ்வார் ரொம்ப அற்புதமா சாதிக்கிறார். திறம்பேல் மின்கண்டீர் திருவடி தன்னாமம் மறந்தும் புறந்தொழாமாந்தர் இளஞ்சியம் சாதுவராய் போதுங்கலந்தான் நமனும் தன் தூதுவரை கூவிச்சவிக்கு அப்படின்னா. ஒரு சரணாகதி பண்ண ஒரு ஸ்ரீவைஷ்ணவன் நிர்யாண சமயத்திலே யமதூதர்கள் வந்து பாசக்கயிற்ற வீசி அந்த ஜீவனை கொண்டு போக மாட்டா, அப்படி போறதும் தப்பு, அப்படி போறவாளையும் தடுத்து நிறுத்துறான் இந்த காலதூதன். என்னன்னு கேட்டா, அவ கிட்ட போக அதை அவ வேற லோகத்துக்கு அச்சராதி மார்க்கமாக சீதைகுண்டம் போய் கங்கிரம் பண்ணக்கூடியவா, அதனாலே அவ பேரை சத்தமாக கூட சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த யம தர்ம ராஜன் இருக்கானே அவன் வந்து தன்னுடைய சிஷ்யாட்ட சொல்றானாம், நமனும் தன் தூதுவரை கூவி செவிக்கு சத்தமா சொல்லாம கிட்ட கூட்டு காதல சொல்ல கர்ணமுகுலேன்னு விஷயம் இருந்தது. இவா எப்படின்னா இந்த பரிகர மதுசூதன பிரபன்னானு அப்படின்னா எம்பெருமான் திருவடி ஆச்சவா ஆச்சாரியமுகேன சரணாகதி பண்ணவாளுக்கு அச்சராதி மார்க்கத்தின் மூலமாக வைகுண்டம் பிராப்தி ஏற்படுறது, அதனால அவா கிட்ட போகாதே அப்படின்னு சாய்க்கிறார். இந்த மாதிரி பாவி தழுவனம் அழுவதற்கஞ்சி கடும் சொலார் கடியார் காலனா தமரால் இப்படி வந்து என்னை கட்டப்படுத்த வேண்டாமே தேவநாதா, என்னை கூட்டுக்கோ. வெஞ்சொலாளர் கடியார் அப்படின்னா வெஞ்சொலாளர் வீசு பாசம் வந்தன் மேல் அவா வீசுகின்ற பாச கயிறானது என் மேல் விடக்கூடாது. என்ன இன்னும் என்ன இவருக்கு பயம்னா, இவா தனித்தனியே வந்து புகுந்து இவரை கட்டி இழுத்து இம்சிச்சு எப்படி சொல்ற, எப்படி பெரியாழ்வா சாதிச்சாரு, தென்னவன் தவறு சப்பமில்லாதார் சேவதற்கு வா கோல புகுந்து பின்னும் வன்கையத்தால் பிடித்தற்றி பின் முன்னாக இழுப்பதன் முன்னம். இவா வந்து பாசக்கையிட்ட போட்டு கட்டி இழுத்து இப்படி ஒருத்தர் இழுத்து அப்படி ஒருத்தர் இழுத்து பண்ணாம தாங்கள் இஷ்டம் போலே இந்த ஜீவனை சிரமப்படுத்த போறா, இந்த பலாத்காரமாக கட்டி இழுக்கிறது எனக்கு தேவையில்லை அடியே, அந்த நமன் தவறு பாசம் விட்டால் அழைப்பூணும் அவ்வல்லல்லா மகள என்றபடி இங்கு சாய்க்கிறார். இவா என் மேல் வந்து இந்த பாச கயிற்றை வீசுவதற்கு முன் கடும் சொலா வெஞ்சொலாளர் வீசு பாசம் வந்தன் மேல் பிசுபாசம் வந்து என்மேல் விழுந்தழுந்து யான் அயர்ந்து, நான் அதனாலே விழுந்து அழுந்தி அயர்ந்து ஒரு ஆயாசம் ஏற்படும். இதனாலே உன்னை பார்ப்பனோ பார்க்க மாட்டனோ என்ற எண்ணம் ஏற்படுறதுக்கு முன்னாடி தேவரீர் அடியேனுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும். என்ன? அஞ்சல் அஞ்சல் அஞ்சல் என்று அழிக்க வேண்டும் அச்சுதா. ஒரு தரம் அஞ்சல் சொன்னாலே இந்த தெய்வநாயகன் காப்பாத்திருவான். இந்த சுவாமி தேசிகனுடைய வாத்த பிரயோகமானது அஞ்சல் அஞ்சல் அஞ்சல் என்று மூணு அஞ்சல் போடுறாபின சம்சயகா. ஒரு தரம் சொன்னா காப்பாத்தாட போயிடுவானோன்னு சம்சயம் இருந்த கொஞ்சம் இருந்தாலும் அதுக்கு திருப்பி ரெண்டு தடவை பிரதிஷ்ட பண்றார். அந்த இடத்துல அஞ்சல் அஞ்சல் அஞ்சல் என்று அப்படின்னு புனப்புனகா நமஸ்காரம் புனப்புனகா பிரார்த்தனை இந்த தெய்வநாயகன் திருவடி வாரத்தில் அப்படி ஒரு மூணு தரம் என்னவா போல நல்ல ஒரு மூணு திருவடியை தவிர வேறு திருவடி எனக்கு பிராபிய பிராபகம் இல்லை அப்படி என்று காட்டி அஞ்சால் அஞ்சால் அஞ்சால் என்று அழிக்க வேண்டும், எனக்கு அனுகிரகிக்க வேண்டும். இந்த ஜீவனுக்கு தேவரீர் அனுகிரகம் பண்ண வேண்டும். யார் அனுகிரகம் பண்ண வேண்டும் கேட்டா அச்சுதா அப்படின்ட்டு அந்த முதல் திருநாமத்தை கொண்டு இங்க வைக்கிறார். அச்சுத அப்படின்னா அதுக்கு நாலு விஷயமான அர்த்தங்கள் தெளிவா சாதிக்கிறார். அழகானவன் ஒரு அர்த்தம் அச்சுத பதத்துக்கு, ஆசிதாலை தன் திருவடி நோக்கி இழுக்கக்கூடியவன் ஒரு பட்சம், ஆசிதால் தான் கேட்ட வரத்தை கொடுக்கக்கூடியவன் ஒரு பட்சம், ஆசிதாலை என்றும் நழுவ விடாதவன் ஒரு அர்த்தம். அதாவது இவன் திருவடி ஆசிரயிச்சவாலை இவன் ஒருபோதும் நழுவ விட்டதில்லை. அந்த எந்த ஒரு சங்கையும் மனத்துல வேண்டாம். இவன் நம்மை காப்பானோ காக்க மாட்டானோ என்ற எண்ணம் கொஞ்சம் கூட வேண்டாம். அதனாலே அச்சுதான்னு போட்ட அஞ்சால் அஞ்சால் அஞ்சால் என்று அழிக்க வேண்டும் அச்சுதா. இப்படி இவன் திருவடி ஆசிரயிச்சவாளுக்கு ஒரு நாளும் நழுவுதல் இல்லை. இந்த பிரானே உபகாரகனேன்னு சாய்க்கிறதுங்க. எப்படின்னா உம்முடைய ஆசிரியருடைய பெயர் கூட இந்த யமதூதர்களுடைய கோஷ்டியிலே ஒரு சமயத்திலும் பிரசங்கிகமாகாது. ஏன்னா இவன் ஆசிரியரை காப்பாற்றுகிறவன். அதனாலே இந்த வைஷ்ணவருடைய திருநாமம் கூட யமதூதர்களாலே கிட்ட நெருங்க முடியாதுன்னு சாய்க்கிறாருங்க. அதனாலே இங்க அஞ்சல் அஞ்சல் அஞ்சல் அழிக்க வேண்டும் அச்சுதா. அடியவர்க்கும் அருளியக்கும் அடியவர்க்கு மெய்யனே. இவன் திருவடி ஆசிரயிச்சவாளை இவன் ஒரு எப்படியாயினும் காத்திருவான்னு சாய்க்கிறான். தட்டல அதாவது இந்த நிர்யாண காலத்திலே நமக்கு ஒரு ஒரு அஞ்ஞானம் வருதே, பெருமாளை சேவிக்க முடியாத ஒரு சமயம். என்ன தேக அவசானத்தின் போது எனக்கு மோட்சம் நம்ம பிரார்த்தனை பண்றோம் வரன்யாச டயத்துல. அப்ப அந்த டயத்துல பெருமாள் வருவானோ அப்போதும் அங்கேதும் நான் உன்னை நினைக்க மாட்டேன் அப்படி சொல்லிட்டு அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அப்படின்னு நம்மளுடைய ஆழ்வாராதிகள் எல்லாம் சாதிச்சாள் இல்லையா. அப்ப நமக்கு என்ன பண்ண பெருமாளை சேவிக்க முடியாது. அந்த சமயத்தையும் நம்முடைய அஞ்ஞானத்தை இவன் நிவர்த்தி செய்து அவளுடைய திருவடியை காட்டுறான். ராமோ துர்நாபிபாஷதே நமோ நமோ மோகம் வச்சோ பவேத்துன்னு சாய்க்கிறார் இல்லையா. அதே மாதிரி வராக பெருமான சாய்ச்சர் அகௌஸ்மராமி மத்பக்தம் நயாமி பரமாங்கதின்னு சாய்ச்சர் இல்லையா. எல்லாலே பண்டியாய் பன்றியாம் தேசுடையதேவர் திருவரங்க செல்வனாக பேசியிருப்பனகள் கேட்கவும் பேராவேன்னு ஆண்டாள் சாதிச்சா. அத மாதிரி சுவாமி தேசிகனும் அமுதா சுவாதியிலே ஒரு பாசனம் அழகா எடுத்தார். இரண்டுரையாத நம் ஏன உரைத்த உரை இரண்டின் இரண்டு உரையா ரெண்டு விஷயம் கிடையாது. ராமோ துன்னாபி பாஷதே சாதிச்ச மாதிரி நான் உன்னை சத்தியமாக காப்பேன் என் எம்பெருமான் சாதிச்சால் அவன் காப்பான். இரண்டுரையாத நம் ஏன உரைத்த உரையிரண்டின் அந்த வராக பெருமான் சாதிச்சாரே அந்த விஷயத்தை அந்த துவயமந்திரம் அதை நமக்கு காட்டி கொடுத்தவர்கள் ஆழ்வாராச்சாரியர்கள். அதனாலே நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அகம் ஸ்மராமி பத்பக்தம் என்னுடைய பக்தனை நான் ஸ்மரிக்கிறேன். நயாமி பரமங்கதின்னு சொல்லி அந்த எம்பெருமானுடைய திருவாக்கே நம்மகிட்ட இருக்கு, அதனாலே ஒரு பயம் இல்லைன்னு சொன்னான். தேவநாதன் கேட்டாராம் சுவாமி தேசிகன் இடத்துல, சரி என்னுடைய திருவடி ஆசிரயிச்சவாளுக்கு யமவசியாதிகள் கிடையாதுன்னு தேவருக்கு தெரியாதா? பின்ன ஏன் சுவாமி சம்சயப்படுறீர் அப்படின்னு கேட்டா, அதுக்கு இவருடைய பதிலானது என்னன்னா, இந்த லோகத்துல பாம்போடு கூரையிலே பயின்றாற் போல் ஆற்றங்கரவாழ் மரம்போல் அஞ்சுகின்றேன் நாற்றச்சுவையூருளி ஆகிய நம்பி அப்படின்னு சாய்கிறார். இந்த லோகமானது வஞ்சகங்களாலையும் பொய் சொல்லவாளுடன் நிறைஞ்சிருக்கு, சத்தியமே இல்லாம இருக்கு. அதனாலே இது என்னன்னா, ஒரு பாம்போட அதனோடு கூடையிலே போய் நாம் உட்காந்துக்கிற மாதிரி இருக்கு. எப்பவனா இந்த காலசர்பமானது இந்த கர்மாவால நம்ம கடிச்சிடும், அதனாலே நான் பயப்புகளே திருவங்க மன்னன் சாய்ச்சாரிய பெரிய திருமொழியிலே அந்த பாசர வரிகளை இங்க ஞாபகப்படுத்துற சுவாமி, பாம்போடு கூரையிலே பயின்றாற் போல் தாங்காது உள்ளம் தள்ளும் என் தாமரை கண்ணா அப்படி என்னும்படியாக, ஒரு ஆற்றங்கரையிலே வாழ்கின்ற மரம் போல் எப்பொழுது பெரிய வெள்ளம் காட்டாற்று வெள்ளம் வந்தாலும் இந்த வாழை மரமானது வேரோடு அறுத்து போதும், பெரிய மரங்கள் எல்லாம் வேரோடு சாஞ்சிடும். ஆற்றங்கரை வாழ் மரம் போல் அஞ்சுகின்றேன், எப்பொழுது வெள்ளம் வந்து இந்த மரத்தை சாய்க்குமோ தெரியல. அதே மாதிரி எப்பொழுது இந்த லோகமானது தன்னுடைய துர்புத்தியாலே என்னை வீழ்த்தி விடுமோ என்று யாம் பயப்படுகிறோம். அதனால் தேவரீர் அடியேனை அஞ்சால் அஞ்சால் அஞ்சால் என்று அழிக்க வேண்டும் அச்சுதா. அடியவர்க்கு மருளியாக்கும் அடியவர்க்கு மெய்யனே, நான் தேவரீர் திருவடியை திடமாக நம்புகிறேன். தேவரீர்க்கு நான் எப்பொழுதும் தாகபூதன் என்ற எண்ணத்தோட அடியேன் பிரார்த்தனை பண்ணுகிறேன். தேவரீர் அடியவர்க்கு மெய்யன், உன் திருவடி ஆசிரியவாளுக்கு தேவரீர் என்றும் மெய்யன் சத்தியவாதியாகவும் இருக்கிறாய். அதனாலே என்னை அஞ்சல் அஞ்சல் அஞ்சல் என்று அழிக்க வேண்டும் அப்படின்னு சாய்கிறாங்க சுவாமி தேசிகன். என்ன வரையில அஞ்சல் அஞ்சல் அஞ்சல் என்று அழிக்க வேண்டும் அச்சுதா. அடியவர்க்கும் அருளியக்கும், அடியவர்க்கு அருள் கொடுக்கக்கூடியவன் மருளியக்கம் அஞ்ஞானத்தை போக்கி அருளை கொடுத்து தன் திருவடியை காட்டக்கூடியவள் பெருமாளே. அதனாலே மஞ்சுளாவு சோழ சூழ் அஞ்சல் அஞ்சல் அஞ்சல் அழிக்க வேண்டும் அச்சுதா. அடியவர்க்கும் அருளியக்கும் அடியவர்க்கு மெய்யனே அப்படின்ட்டு இந்த பாசுரத்தை சரணாகதி ரூபமாக தலைக்கட்டி சுவாமி தேசிகன் அனுகரிக்கிறார். மீதி ரெண்டு பாசுரங்கள் பாக்கி இருக்கு, பொருத்தம் பொருந்தலும் அந்தமின் சீர்பாசுரம். அதை மேற்கொண்டு நாளை நாளைக்கு நம்ம செவிக்கலாம். அடியன் கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.